ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാ രംഗിണിന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്താഗമാന് തദ്വിധേയമനുഗണം ദൃഷ്ടതാ പൂർണമദ്ധ്യം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാനുജമുനി കരുണാലബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം ഇതി വരമനഘം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാത്തബോധം തത്പാദയുഗ്മസരസീരുഹഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതഭൂരിപരിശ്രമന്തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യഃ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി യോന്തഃ പ്രവിശ്യ മമ വാചമിമാം പ്രസുപ്താം സഞ്ജീവയത്യഖിലശക്തിധരസ്തധാംനാ അന്യാംശ്ച ഹസ്തചരണശ്രവണത്വഗാധീൻ പ്രാണാൻ നമോ ഭഗവതേ പുരുഷായ തുഭ്യം. அதாவது கோபிகா கீதம்ன்ற அத்தியாசியமான ஒரு இந்த கோபிகைகளுடைய புலம்பல். அதுல அவர்கள் பல பிரகாரமா எம்பெருமானை வந்து கூட்டு அந்த எம்பெருமான் தங்களுக்கு வந்து அனுகிரகம் செய்ய வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சந்தர்ப்பம். அதுல 17வது ஸ்லோகம், 18வது ஸ்லோகம், முடிவான 19வது ஸ்லோகம்னு எல்லாத்தையும் இன்னைக்கு சேவிக்க போறோம். ரகசிசம் விதம் ஹிருச்சயோதயம் பிரஹசிதானம் பிரேம வீக்ஷணம் ബൃഹദുരശ്രിയോ വീക്ഷ്യ ധാമതേ മോഹുരതി സ്പൃഹാ മുഹ്യതേ മനഃ. അതായത് പെരുമാൾ മേലെ ഇന്നും ഇന്നും അന്നിക്കും അവതോറും എന്നാവുക്കേ അപ്പോതിക്ക് അപ്പൊഴുത് അപ്പൊഴുതു മാതിരി തിരുപ്പി തിരുപ്പി എമ്പെരുമാൻ മേലെ ആസയെ ഉണ്ടു പണ്ട മാതിരി ഇരിക്കൂടിയ ഏകാന്തത്തില, അതായത് ഹൃച്ഛയോദയം, எங்களுக்கு மனசுல வந்து திருப்பியும் மேல மேல ஆசையை உண்டு பண்ணக்கூடிய உங்களுடைய தே ரகசி சம்பிதம், நீங்கள் ஏகாந்தத்துல எங்களுக்கு அதாவது சில ஜாட மாடையா பேசுவீரு, அதெல்லாம் நினைச்சு நினைச்சு இப்ப காமத்தினால, அதாவது அதிகமான ஆசை, காமம்னா இங்க ஆசை, ஆசையினால உங்கள் மேல இருக்கிற ஆசையினால எங்களுக்கு வந்து அந்த அதெல்லாம் திருப்பி ஞாபகம் வருது. அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, பிரஹசிதானம், உம்முடைய திவ்யமான ஒரு அழகான புன்னகை, பிரஹசிதானம், அதாவது நன்றாக முறுவல், புன்முறுவல்னு சொல்லுவாடோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு சிரிப்பு. பிரேம வீக்ஷணம், தாய் பசுவானது தன் கன்றை எப்படி பார்க்குமோ, இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க, ஒரு தலைவன் தலைவியை எப்படி பார்ப்பானோ அந்த மாதிரி பிரேமமான ஒரு வீக்ஷணம். அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு இருப்பிடமான அழகிய திருமார்பு, திருமரு மார்பனென்கோ அச்சுவை கட்டியென்கோ அரிசுவை அடிசிலென்கோன்னு ஆழ்வார் போற்றின பெரிய அகலமான திருமார்பு, சிறிய பிராட்டியாருக்கு தாமம், தாமம்னா இருப்பிடமா இருக்கக்கூடிய பிருகதுரகா, பெரிய திருமார்பு, இதெல்லாம் பார்த்து அதிஸ்பிருகா, அதிஸ்பிருகான ஸ்பிருகை, ஸ்பிருகைனா ஆசை, ஆசை ரொம்ப எல்லை கடந்த ஆசையானது வருது. எங்க அப்படின்னா, இந்த மனசு எல்லை கடந்து ஆசைப்பட்டு திருப்பி திருப்பி உண்மையே அடிக்கடி நினைத்து முகுகு, திருப்பி திருப்பி நினைச்சு முஷியத்தே மயங்கி விழுந்துடுறது, உம்ம திருவடியிலேயே கிடந்துடுறது அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதாவது மோகத்துல இருக்கா இவர்கள், மோகத்துல இருக்கிறதுனால என்ன ஆறுது, எம்பெருமான் வந்து அன்றைக்கு செய்த எல்லா சேஷ்டித்தங்கள், சேஷ்டித்தம்னா அவர் செய்த இந்த மாதிரியான அழகான சிரிப்பு என்ன, குழல் ஊதக்கூடிய அழகான அந்த பாங்கு என்ன, அழகாக எம்பெருமான் நிற்கக்கூடிய அந்த நிலை என்ன, புன் சிரிப்புலேருந்து அவருடைய ஒவ்வொரு அங்கங்கள்னாகவும் அவர்கள் பண்ண சேஷ்டைகள்லாம் ஞாபகம் வர, தன் புருவங்கள், அதாவது புருவங்களை அழகா நெரிக்கிறது என்ன, முகப்பார்வையினால எல்லாரையும் அப்படியே அழைக்கிறது என்ன, இப்படின்னு பற்பல விஷயங்களை அவர் செஞ்சு பார்த்தாரே, அன்னைக்கு அந்த செஞ்ச விஷயங்கள்லாம் இன்னைக்கு அவர்களுக்கு ஞாபகம் வர இவர்கள் என்ன பண்றா, அதுலேயே நெஞ்சை பறிகொடுத்தவர்களாக இருக்கா. இப்படி இருக்கிறதுனால இவர்களுக்கு என்ன ஆறுது அப்படின்னா, பெருமாளுடைய அந்த ஒரு ஒரு விஷயமா ஞாபகம் வருது, பெருமாளுடைய அழகான ஒரு திருமுக மண்டலம் எப்படி இருக்கு அப்படின்னா, அழகான பூத்த தாமரைய போல இருக்கக்கூடிய அந்த அழகான சிரிப்போட கூடினதாக இருக்கு. தாமரையானது என்ன பண்ணும், சூரியன் உதிக்கும் பொழுது பூத்து இருக்கும், சந்திரன் வரும்பொழுது குமிந்து இருக்கும், அதாவது திருப்பி மூடின்றும். ஆனா அப்படி இல்லை, எப்பொழுதும் பிரகசி தானனம், எப்பொழுதும் விரிந்தே இருக்கக்கூடிய அழகான தாமரை போன்ற மாசற்ற சிரிப்பு எம்பெருமானுடைய சிரிப்பு. அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு பிரேம வீக்ஷணம். அதே மாதிரி ஆண்டாள் வந்து சாய்ச்சாலே எங்கள் மேல் சிரிச்சிருதே மேல் விழியாவோன்ற அப்படியெல்லாம் இல்லை, பார்வையே ரொம்ப அழகான பார்வை, அப்படி இருக்கக்கூடிய அந்த பார்வை. அதே போல இப்படி இது மாத்திரம்தானா அப்படின்னா, மகாலட்சுமிய திருமார்புல வைத்திருக்கக்கூடிய அந்த அழகான திருமார்பு, இப்படி இதெல்லாம் நினைச்சு நினைச்சு திருப்பி திருப்பி எங்களுக்கு உம்மகிட்டயே ஆசை வருது அப்படின்றான். பெருமாள் தோளை பத்தி சொல்லும் பொழுது இப்படி அழகான தோள்களை, திருத்தோள்களை படைத்தவனே அப்படின்னு இந்த ரெண்டு தோள்களை பத்தியும் வர்ணிக்கிறா, பெருமாள் தாளை பத்தியும் வர்ணிக்கிறா, பெருமாளுடைய திரு மார்புகளை பத்தியும் வர்ணிக்கிறா. கம்பன் சொல்லும் பொழுது சொல்றாரு அப்படியோ, தோள் கண்டால் தோளே கண்டால், தொடுகளர் கமல மன்ன தாள் கண்டால் தாளே கண்டால், தடக்கை கண்டாரும் அகுதே வாழ் கொண்ட கண்ணார் யாரே அடியணைய முடிய கண்டார் அப்படின்னு அவர் சொல்ற போல, இங்க தோல் கண்டார் தோளே கண்டார்னு இப்படி அவர்கள் பார்த்த விஷயங்கள் பார்த்தபடியே அவர்களுக்கு வந்து அவர்கள் மயங்கி அவர்கள் மனசானது அவன் திருவடிகளிலேயே விழுந்துடுறதுன்னு இந்த ஸ்லோகத்துல ஒரு கோபிகை பாடுறான். அடுத்த ஸ்லோகம், பிரஜவனோ கசாம் வியக்தி ரங்கதே விருஜினஹந்திரி அலம் விஸ்வமங்கலம் தியஜ விஸ்வமங்கலம், உலகங்கள் எல்லாவற்றிற்கும் மங்களங்களை அருளுபவரே, அல்லது மங்கள வஸ்துவே, தேவளே மங்கள வஸ்து, லோகங்களுக்கெல்லாம் மங்களம் எது அப்படின்னா எம்பெருமானான இந்த கண்ணன் தான் எங்களுக்கெல்லாம் மங்களம். அதே போல உங்களுடைய அவதாரம் எதுக்கு அப்படின்றது எங்களுக்கு நன்னா தெரியும். எதுக்கு அப்படின்னா பிரஜவனௌகசாம், உம்முடைய அவதாரமானது எதுக்குன்றத தெரிஞ்சுட்டு இருக்கும். அது சொல்றா பிரஜவனௌகசாம், இந்த கோகுல வனவாசிகள் இருக்காளே, கோகுலவாசிகளா இருக்கிறவாளுக்கும் வனத்துல வசிக்கிறவா, அதாவது பிரஜ ஜனங்கள்னு சொல்லக்கூடியவா கோகுல ஜனங்கள், வனத்துல வசிக்கக்கூடிய முனிவர்கள், விருஜின ஹந்திரி அலம், விருஜின ஹந்திரி அதாவது இவர்களுடைய எல்லா வருத்தங்களையும் உன்னையும் உன் மூயின் மறு வருத்தமும் அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறாரு. இப்படி இந்த வருத்தங்கள்ல எல்லாத்தையும் போக்கக்கூடியது எது, உம்முடைய திருவவதாரம். இது எதுக்காக அவதரிச்சு, இந்த வனத்துல இருக்கக்கூடிய மகரிஷிகள் படக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து அவர்களை விடுவிக்கிறதும், அதே நேரத்துல கோப ஜனங்களா இருக்கக்கூடிய இந்த மாடுகளை எல்லாம் காத்து வருகின்றோமே எங்களுடைய வருத்தங்களை எல்லாத்தையும் நன்றாக போக்கடிக்க. அதனால ஆத்மனாம், தங்களிடத்திலேயே ஸ்பிருகை அதாவது ஆசையானது எங்களுக்கு இருக்கு, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பெருமாள் கேட்டீர் அப்படின்னு தேவள் கேட்டதுன்னா, ஸ்வஜனகிரு த்ருஜாம், நீர் என்ன பண்ணுவீர், உம்ம சேர்ந்த மனுஷான்னா என்ன பண்ணுவீர், சில பேர்லாம் இருக்கா அவ என்ன பண்ணுவா, அவளை சேர்ந்த மனுஷாளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா, ஐயோ நம்ம சேர்ந்தவா நம்ம சேர்ந்தவான்னு மனசுல வருத்தப்பட்டு ஏதாவது தாக்ஷிணியம் ஸ்வஜனே அப்படின்னு கவி சொல்றான். அதனால நம்ம மனுஷாள்கிட்ட எவ்வளவு நமக்கு தாக்ஷிணியம் வருது, அந்த தாக்ஷிணியத்தினால என்ன பண்றோம், அவர்களுடைய வருத்தத்தை போக்கடிக்கிறதுக்கு முயலம் போக்கடிக்கிறோம். சில நேரத்துல பகவத்கிருப்பை இல்லைன்னா பகவான்கிட்ட பிரார்த்தனைகள்லாம் பண்றோம். பெருமாள் என்ன கையால் ஆகாதவன், எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடிய சமர்த்தன். சில பேர் என்ன சொல்றா, எம்பெருமானுடைய இந்த கிருபையானது எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம மேல ஐயோ வென்று இறங்குவது அப்படின்றா. பெருமாள் வந்து ஐயோ வென்று இறங்குதல் மாத்திரம் கிடையாது, பெரும் கையால் ஆகாதவனா நம்மளை பார்த்து நம்ம துக்கத்தை பார்த்து அவனும் துக்கப்படுறதுக்கு, நம்ம துக்கத்தை பார்த்து எம்பெருமான் துக்கமெல்லாம் படுறதை விட என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம துக்கத்தை பொறுக்காதே அதை போக்கக்கூடிய சமர்த்தன். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம துக்கத்தை பார்த்து அவனும் துக்கிச்சான்னா அப்ப அவனுக்கு நம்ம துக்கத்தை போக்க முடியலன்னு அர்த்தமா போயிடும். நம்ம துக்கத்தை அவனால போக முடியும். அதனால நம்ம என்ன அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா, பரதுக்க அசகிஷ்யுப்பம், அதாவது நம்ம துக்கங்களை சகிச்சிக்கவே மாட்டான் அப்படின்ற அந்த எம்பெருமானை பார்த்து சொல்றா, நீர்தான் உம்முடைய உம்மை சேர்ந்தவர்களுடைய துக்கத்தை போக்கறதுக்கு என்ன பண்ணுவீரோ அத எங்களுக்கும் தந்தருட வேணும், எங்களுக்கும் அதையே பண்ண வேணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார் இவர்கள். உடனே அந்த விஷயத்துல இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்றான், அதாவது எல்லாருக்கும் கழிப்பையே கொடுக்கக்கூடியது தேவர்களுடைய திருவடி. தேவரின் திருவடியை எல்லாரும் எதிர்க்கு சேவிக்கிறா அப்படின்னா, எல்லாருக்கும் மங்களத்தை அருளக்கூடியது, உலகிற்கே மங்களானாம் மங்களானாம் மங்களம் அப்படின்னு மானாதீத பிரதித விபவா மங்களம் மங்களானாம்னு மகாலட்சுமி தாயார மங்கள வஸ்துக்களுக்கெல்லாம் மங்களமானவர்னு சொல்றா போல, எம்பெருமானும் மகாலட்சுமி தாயாரும் வசிக்கிற எல்லாமே மங்களங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியது. அப்ப இந்த லோகங்களுக்கெல்லாம் திவ்ய மங்களம், திவ்ய மங்களமா இருக்கக்கூடிய நீர் எதற்காக திருவாய்ப்பாடி வந்தீர்னா அது உங்களுக்கு தெரியும். திருவாய்ப்பாடி வந்தது எதற்கு அப்படின்னா, எங்களை எல்லாம் காக்கும் பொருட்டே திருவாய்ப்பாடிக்கு வந்தியே. அவதாரம் எதற்காக எடுக்கப்படுறதுன்றது முன்னாடியே நிறைய தரம் சொல்லியிருக்கோம். அதாவது தன் பக்தர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றி அதே நேரத்தில் அவர்களுக்கு தீயதை கொடுக்கிறான் இல்லையா, துஷ்டத்தனம் பண்றான் இல்லையா, அவர்களுக்கு கெட்டதை விளைவிக்கிறான் இல்லையா, அவர்களை எல்லாரையும் நன்றாக நிக்கிரகம், அதாவது அவர்களை எல்லாம் நன்றாக சரிப்படுத்தவே எம்பெருமான் அவதாரம் பண்றான்னு சொல்லப்படுறது. அப்ப எங்களுக்கு வரக்கூடிய பயங்கரமான ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றவும் எங்களுடைய குற்றங்களை எல்லாம் பொறுப்பதற்காகவுமே தேவள் அவதாரம் பண்ணித்து. இப்ப என்ன நிலைமை அப்படின்னா, உம் ஆசிரியச்சவாளுக்கு எப்படி நீ மன வருத்தத்தை போக்குவீரோ அந்த மாதிரி இப்ப நாங்க உம் ஆசிரியத்து தானே இருக்கோம், உம்ம பிரிஞ்சு இருக்கோம், அதனால எங்கள் மன வருத்தத்தை தேவள் போக்க வேணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் பக்தர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னா, ஆப்ரம்ம ஸ்தம்ப பரியந்தமான கஷேத்திரஜர்னு பிரம்மா முதல் கீழே உள்ள ஒரு குட்டி எறும்பு வரை எல்லாத்துக்கும் நிர்வாகக்கன் அவன்தான். எல்லாத்தையும் தாங்கி எல்லாவற்றையும் நியமித்து எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பார்த்து இப்படி கேட்கறதுனால என்ன வருது அப்படின்னா, பெருமாளுக்கு பரத்துவம் மாத்திரம் இல்ல, அவர்கள் ஆசிரித்தர்களுக்கு மிகவும் தாழ்ந்தவன். அதாவது தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதகுறைக்கு மேல்னு ஆழ்வார் பாடினா போல, தன் அடியாரை திருத்துவதில் எம்பெருமான் மிகவும் சமர்த்தன் அப்படின்னு சொல்லி இந்த வைகுண்டத்தை விட்டு இந்த எம்பெருமான் வந்த விஷயத்தை சொல்லி, நீர் இதற்காகத்தான் வந்தீர், காப்பாற்றுவதற்கே வந்தீர், குறைகளை தீர்ப்பதற்கே வந்தீர், எங்கள் குறையை கேட்டு தீர்த்தருள வேணும் அப்படின்னு சொல்றான். கடைசி ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த கோபிகா கீதத்துல அவர்கள் முடிக்கிறார், ரொம்ப மனதிற்கு பிரியமானவனே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றா, உம்முடைய திருவடி, அதாவது ஆழ்வார் பாடுற ரூல்யோ, நடந்த கால் நடுந்தவோ நடுங்க ஞாலமே நமா இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரை சுரம் அப்படின்னு, நடந்த கால்கள் நொந்தவோன்ற மாதிரி உம்முடைய கால் நொந்து போயிடுமோ அல்லது ரொம்ப கஷ்டப்படுமோன்னு நினைச்சு எங்களுடைய திருமார்பின் மீது வச்சா ரொம்ப நொந்து போயிடுமோன்னு நினைக்க வேண்டாம் அப்படின்றான். அதாவது எங்களுடைய திருமார்பின் மீது வைத்தா கடினமான இதுல வச்ச உடனே இவர்கள் மிகவும் கடினமானவர்கள், தாமரை போன்ற அழகான நம் பாதத்தை இவர்கள் மேல வச்சா என்னதான் நம்ம பாதத்துக்கு ஆகுமோன்னு நினைச்சு வருந்தி பயப்பட வேண்டாம். அந்த திருவடிகள் எப்படிப்பட்டது அப்படின்னா, முன்பு ஒரு காலத்துல அகலிகையினுடைய சாப விமோசனம் பட்டு அவளை ஒரு நல்ல குல வதுவாக்கியது. அதாவது அவள் வந்து கஷ்டமான திசையில இருந்தா, அகல்யா தேக நெறியா நிர்மாண பரியாய பரமாணவகான்னு தேசியம் சாய்க்கிறேன். அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு சின்ன தூசி பெருமாளுடைய திருவடி துகள்பட்டு அவள் எப்படி ஒரு பெண்ணாக உருவெடுத்தாளோ, அதே நேரத்துல நீர் என்ன பண்றீர் அப்படின்னா, திரிந்து வருவானை தெருவில் கண்டுன்ற ரீதியில எல்லா இடத்துக்கும் போய் திரிந்து இந்த ஆடு மாடுகளை ஆணிரமைக்க நீ போதின்னு, குடையும் செருப்பும் கூடாதே தாமோதரனையினான் அப்படின்னு சொல்ற ரீதியில திருவடிகள் எப்படிப்பட்டதுன்னா, மிகவும் மெல்லிய திருவடி. அந்த திருவடிகள்ல சின்ன சின்ன கற்கள் கூர்பாதிபிகி, அந்த திருவடிகள்ல பட்டு வருந்துமோன்னு அப்ப நினைக்கலையோ இல்லையோ, அத மாதிரி எங்கள் மேல வச்சா ரொம்ப கடினமா இருக்குமோன்னு நினையாது எங்கள் மனம் வருத்தத்தை தேவள் போக்க வேணும். எங்கள் படுற மனசுல பவதாயுஷம் நகா தீஹி பிரமதி, அதாவது உண்மையே நினைத்து இருக்கக்கூடிய எங்களுடைய மனசுக்கு ஆறுதலாக தேவள் இருக்க வேணும் அப்படின்னு சொல்றான். அதனால இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா, அவர்கள் வந்து எம்பெருமான்கிட்ட தங்களை முழுமையாக ஒப்படைத்து தாங்கள் எம்பெருமான் இல்லையென்றால் இனி வாழ முடியாதுன்ற ரீதிக்கு வந்துட்டா, ஆழ்வார் எப்படி வந்து பெருமாள் வைகுண்டம் கொடுத்தால் அல்லது இனி தரிய முடியாதுன்னு வந்து கடைசியில திருவானை நின்னானை கண்டாய் நேசம் செய்து உன்னோட என்னை உயிர் வேறின்றி ஒன்றாகவே பூசம் செய்யாது கொண்டாய் என்னை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ அப்படின்னு ஆழ்வார் பாடுறாரே, அதை போல இவர்களும் எம்பெருமான பாடி பரவி எம்பெருமான சேவிக்க போறா. அது அடுத்த உபன்யாசத்துல சொல்லி கோபிகா கீதத்தை நாம சாத்துமுறை பண்ண போறோம். இதுல ஃபைனல் டச் என்னன்னா, எம்பெருமான் வரப்போறதுதான். சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்துன்னு இவர்கள் பெருமாளை சேவிக்க போறது பெருமாள் இவர்கள் நடுவில் வந்து இவர்களுக்கு அனுகிரகம் பண்ண போறதுன்றத கடைசி உபன்யாசமா சொல்லி அடுத்த உபன்யாசத்துல கோபிகா கீதம் சாத்துமுறை பண்ணப்படுறது. இதோட கோபிகைகள் பாடினது முடிஞ்சுடுத்து. இதுக்கப்புறம் பெருமாள் எழுந்தருள்ற அந்த சந்தர்ப்பம் கிருஷ்ணன் நடுவில் அப்படி அப்படி அழகா ஜொல் கொல்லுன்னு ஒரு தாமரை பூத்ததுன்னா எவ்வளவு அழகா இருக்குமோ, தாமரை காடு அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையோ, இரு ஆயிரம் ஆயிரம் மலர்ந்தன்ன அப்படின்றாரு இல்லையோ, அதாவது 2000 தாமரை அப்படியே பூத்தா மாதிரி இருக்குமா. அந்த பெருமாள் மலர போற விஷயத்த சுகபிரம்மன் சொல்ல போற, சுகபிரம்ம சொல்ல போறத நாமெல்லாம் கேட்க போறோம். அது அழகா பெருமாள் நன்னா வந்து அனுபவிச்சு நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். விதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.